கண்ணோடு கண்ணா நயன் கண்ணா, உன்னை அவர் அடித்தார் கண்ணா. கண்ணோடு கண்ணா நயன் கண்ணா, உன்னை அவர் அடித்தார் கண்ணா. கண்ணோடு கண்ணா நயன் கண்ணா, உன்னை அவர் அடித்தார் கண்ணா. அன்னை உன்னை அடித்தாடோ சாமி, பிஞ்சு நெஞ்சு வலிக்காதோ சாமி. அன்னையும் நான் தானே, உன்னப்பனும் நான் தானே. கண்ணோடு கண்ணா நயன் கண்ணா, உன்னை யார் அடித்தார் கண்ணா. கண்ணோடு கண்ணா நயன் கண்ணா, உன்னை யார் அடித்தாரப்பா. நல்ல தாயின் கண்ணீரண்டில் கோபம் வந்த மாயம் என்ன? பாசம் நெஞ்சில் இருந்தாலும் நடிப்பதில் லாபம் என்ன? வெண்ணையை கண்ணன் போல் திருடி விட்டாயோ, வீதியின் மண்ணெல்லாம் தின்று விட்டாயோ. அம்மா மண்ணை திங்க நான் சிறுவனோ மாயவனோ இருக்கனோ? நீயே பாரு, ஆ வெறுப்பது அம்மாதான், வெறுப்பது அம்மாதான். விட்டு விட்டு போகாதே, கோழி ஒன்று குஞ்சம் இடிச்சா சேதங்கள் வாராதே. அழுகை வாராதோ எனக்கு, அழுகை வாராதோ. ஊரை விட்டு போனாலும் போக ஒரு ஊரில்ல, ஆ சொந்தம் பந்தம் பார்த்தாலும் சொறு தர ஆள் இல்ல. பக்கத்துல அவ இருந்தா பசியே எடுக்காது, கோபத்துல அடிச்சாலும் கொஞ்சமும் வலிக்காது. போடம்மா போடு, நல்லா போடு, இன்னும் போடு போடு. கண்ணோடு கண்ணா நயன் கண்ணா, உன்னை எவர் அடித்தார் கண்ணா. கண்ணோடு கண்ணா நயன் கண்ணா, உன்னை எவர் அடித்தார் கண்ணா. மனசுக்குள் பாரமா, கண்ணோடு கண்ணா நயன் கண்ணா, உன்னை எவர் அடித்தார் கண்ணா. கண்ணோடு கண்ணா நயன் கண்ணா, உன்னை எவர் அடித்தார் கண்ணா. அண்ணன் என்னை அடித்தாளே சாமி, பிஞ்சு நெஞ்சு வலிக்காதோ சாமி. அன்னையும் நான் தானே, ஐயா நீ ஆம்பளை, உன் அப்பனும் நான் தானே. கண்ணோடு கண்ணா நயன் கண்ணா, உன்னை எவர் அடித்தார் கண்ணா.